அருணகிரி அடைந்த மலையடியே அமர்ந்த ஆதியந்தமில்லருட்பெருஞ்சோதியில் கலந்தாய் ரமணா அருணகிரி அடைந்த மலையடியே அமர்ந்த ஆதியந்தமில்லருட்பெருஞ்சோதியில் கலந்தாய் ரமணா அருணகிரி அடைந்த மலையடியே அமர்ந்தார். உணவாகினாயே பார்வாழ தங்க கையால் வீட்டு வந்தார் ஞானி உனையே உள்ளத்தாத்துவமறிந்தாய் ஆழ்ந்து அமைதியாய் ரமண நான் யார் விடை கண் நான் யார் விடை கண்டாய் தந்தையே அருணகிரி அடைந்த மலையடே அமர்ந்த ஆதியந்தமில்லருட்பெருஞ்சோதியில் கலந்த